ஒரு சூர காத்து ஊரை பார்த்து போகுது, மனசெல்லாம் பூத்து வானம் பார்த்து ஏறுது. ஒரு சூர காத்து ஊரை பார்த்து போகுது, மனசெல்லாம் பூத்து வானம் பார்த்து ஏறுது. பல குயில் கூவுது, ஒரு மயில் ஆடுது, ஒரு வான வில்லு தேடி வந்து பவுடர் பூசுது. ஒரு கதவு திறக்குது, புது வழிகள் பிறக்குது, வயசான சிங்கம் ஜீன்ஸ் போட்டு டான்ஸ் ஆடுது. அடநாடி துடிக்குது, புது வேகம் பிறக்குது, அட பழைய ரத்தம் பத்தி எரியுது கொதிக்குது. ஒரு சூர காத்து ஊரை பார்த்து போகுது, மனசெல்லாம் பூத்து வானம் பார்த்து ஏறுது. காலடியில் தான் அடங்குது, பேர் சொல்லிட போர் முழக்கம் தான் முழங்குது. காகங்களும் மேகங்களும் கீழே பறக்குது, விண்வெளியில் என்னுடைய பேர் தெரியுது. இனி மரங்கள் எல்லாம் அலையும் வரம் தாங்கும், நாம் போடும் தாளத்துக்கெல்லாம் ஆடும். இது தாண்டா என் சொர்க்கம், அது இப்போ என் பக்கம், நான் போன பின்னாலும் என் பேர் நிற்கும். அந்த ஸ்டாரும் நாண்டா, அந்த சன்னும் நாண்டா, ஒதுங்கடா. ஒரு சூற காத்து காத்து காத்து என்ன பார்த்து, சூற காத்து காத்து. ஒரு சூற காத்து ஊரை பார்த்து போகுது, மனசெல்லாம் பூத்து வானம் பார்த்து ஏறுது. பல குயில் கூவுது, ஒரு மயில் ஆடுது, ஒரு வானவில் தேடி வந்து பவுடர் போகுது. ஒரு கதவு திறக்குது, புது வழிகள் பிறகுது, வயசான சிங்கம் ஜீன்ஸ் போட்டு டான்ஸ் ஆடுது. பழைய ரத்தம் பத்தி எரியுது கொதிக்குது.